அத்தியாயம் 16. உண்மையானவனின் அனுபவங்கள். எனக்கும் வழியில் எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்டன என்றான் உண்மையானவன். அப்படியா, எங்கே, அதை பற்றி சொல்போற்பம் என்று ஆர்வத்தோடு கேட்டான் கிறிஸ்தியான். நீங்கள் விழுந்தது போல நான் அவநம்பிக்கை செட்டில் விழாமல் தப்பிவிட்டேன். ஆனால் கடின மலையின் அடிவாரத்தில் வரும்பொழுது வஞ்சமா நகரை சேர்ந்த ஆதாம் என்பவனை சந்தித்தேன். அவன் என்னை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியும் எல்லா உலக இன்பங்களையும் தருவதாகவும் ஆசை காட்டினான். முதலில் ஆசைப்பட்ட நான் பிறகு என் தவறை உணர்ந்தேன். அவனுடைய கைகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு ஓடி வந்துவிட்டேன் என்று பெருமூச்சு விட்டான் உண்மையான். நல்லதாக போயிற்று என்றான் கிறிஸ்தியன். அதோடு முடிந்து விடவில்லை, நான் கொஞ்சம் ஆசைப்பட்டதற்கு தண்டனையும் கிடைத்து விட்டது என்றான் உண்மையானவன். எப்படி அது என்றான் கிறிஸ்தியான். கடின மலையிலிருந்து இளைப்பாறும் தளத்தைக்கு தாண்டி இருப்பேன். அப்போது ஒருவர் என்னை நோக்கி வேகமாக வந்தார். அவரை பார்த்தவுடன் அப்படியே நின்றுவிட்டேன். அதற்குள் அவர் ஒரு சாட்டையை எடுத்து என்னை அடிக்க துவங்கிவிட்டார். ஏனையா என்னை அடிக்கிறீர்கள் என்று பரிதாபமாக கேட்டேன். நீ ஆதாம் கூறிய உலக இன்பத்துக்கு ஆசைப்பட்டாய் அல்லவா என்று கடிந்து கொண்டு அவர் மேலும் அடித்தார். ஐயா, கிருபை கூர்ந்து என்னை விட்டுவிடும் என்று கெஞ்சினேன் என்றான் உண்மையானவன். ஐயையோ, அப்புறம் என்று கேட்டான் கிறிஸ்தியான். அப்போது ஒருவர் வந்து தடுத்து நிறுத்தினார். அவர் கைகள் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருப்பதை கண்டவுடன் அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு என்று அறிந்து பரவசமுடன் அவரை துதித்தேன். பிறகு நான் தாழ்மையின் பள்ளத்தாக்கில் வரும்போது இன்னொரு சோதனைக்கு ஆளாகினேன். திருப்தியின்மை என்ற பெயருடையவன் என்னை சந்தித்தான். தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நடப்பது நமது பெருமைக்கு ஏற்றதல்ல என்றான். நானோ, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. நீதிமொழிகள் 15:33, 16:18 என்ற வசனங்களை எடுத்து கூறி அவனிடமிருந்து தப்பிவிட்டேன் என்றான் உண்மையானவன். வேறும் ஒருவரை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டான் கிறிஸ்தியான். இன்னும் ஒருவனை நான் சந்தித்தேன். அவன் பெயர் வெட்கம். நாம் நமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது இழிவானது என்று அவன் கூறினான். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது என்று லூக்கா 16:15 வசனத்தை எடுத்து கூறி நான் தேவனுக்கு முன்பாக மிகவும் அற்பமானவன் என்றேன். அதற்கு பிறகு ஒருவரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை என்றான் உண்மையானவன். இவ்வாறு அவர்கள் பேசியபடி சென்றபோது நற்செய்தியாளரை சந்தித்தார்கள். கிறிஸ்தியான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நற்செய்தியாளர் அன்போடு அவர்களை பற்றி விசாரித்தார். இருவரும் நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் விவரித்தார்கள். எத்தனையோ சோதனைகளை சந்தித்து இதுவரை வெற்றிகரமாக வந்துவிட்டீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். ஆனாலும் இனிமேல்தான் உங்களுக்கு பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன. சற்று தொலைவில் மாயாபுரி என்ற நகரம் இருக்கிறது. அங்குள்ள விரோதிகள் உங்களை கொல்ல முயல்வார்கள். நீங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க நேரிட்டாலும் நேரிடலாம். என்றாலும் மரண பரியந்தம் உண்மையாக இருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். வெளிப்படுத்தல் 2:10 என்று கூறிய நற்செய்தியாளர் ஜெபத்தோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தார்.